इति प्रायः परम् तत्त्वम् बिभ्रति पद्मलोचनम् पश्चिमायामवस्थायाम् पादुके मुह्यतो मम. श्लोकम् 916. प्रतिभायाः परम् तत्त्वम् बिभ्रति पद्मलोचनम् पश्चिमायामवस्थायाम् पादुके मुह्यतो मम. பாதுகே, பாதுகா தேவியே, நீ எப்படி இருக்க? பரந்தத்துவம் விபதி பத்மலோஜனம் அப்படின்னார். என்ன அர்த்தம்? நீ பரதத்துவமான ரங்கநாதனை தாங்குகிறாய். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன்? பரம் தத்துவம், உயர்ந்த தத்துவம், மேலானது அவனோட தத்துவம், மேலானது ஒன்றும் இல்லை. சுத்தி சொல்றது நகத் சமஸ்த அபியதிகே. எம்பெருமானுக்கு சமமானவனும் கிடையாது, எம்பெருமானுக்கு மேம்பட்டவனும் கிடையாது என்று சொல்லுகிறது. ஆகினால அப்பேற்பட்ட உயர்ந்த பரதத்துவம் ரங்கநாதன். அவனை பரதத்துவமா இருக்கிறவன் யார் எப்படின்னா பத்மலோஜனம். இன்னும் எப்படி இருக்கான் ரங்கநாதன்? பத்மலோஜனம், தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனாக இருக்கான். அது வேதம் சொல்லும், கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷரி என்று வேதம். அதுக்கு சிவாசக அரசம் பண்ண காலத்தில் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக ஜல அமலாய தேக்ஷணா அப்படின்னு அர்த்தம் பண்றார். அது என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த பத்மமானது சேத்திலிருந்து முளைக்கிறது எப்பேற்ற இடத்துல அப்படிங்கிட்ட உனக்கு கம்பீராம்ப சமுத்பூதம், ஆழமான ஜலத்திலிருந்து உண்டாது. ஆழமான ஜலமா இருந்தாக்க கொடி மேல வரத்துக்கு நீண்டு வர வேண்டும். எவ்வளவுக்குள்ள நீளம் கொடி இருக்கோ அவ்வளவுக்குள்ள புஷ்பம் மட்டும் பெரிசா இருக்கும். அதனால கம்பீராம்ப சமுத்பூதம். அப்புறம் சுமிருஷ்ட நாள, அந்த நாளம் எப்பேற்பட்டது அப்படிங்கிட்டவனாக்க நல்ல பெருமனான நாளம், பெரிய தண்டு, எவ்வளவுக்குள்ள பெருமனா இருக்கும் அந்த தண்டு நன்னா வளர்ந்து அதுக்கு தகுந்தபடி புஷ்பமும் பெரிசா இருக்கும். அதனால சுமிருஷ்ட நாள. ரவிகர விகசித, அப்படி வந்த மொட்டானது சூரியோதயம் ஆன உடனே சூரியனுடைய கிரணம் பட்ட உடனே அப்படியே விகசிக்கிறது. கையால் தொட்டு பிரிக்கப்படாது, அதுவா ஜலத்திலேயே புஷ்பிக்கணும். புஷ்பிச்சாக்க அந்த மலர் எப்படி இருக்கும்? பெரிசாக அழகாக இருக்கும். ஒவ்வொரு இதழும் நீண்டு இருக்கும், செவ்வரியோடி இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்பேற்பட்ட பத்மம் இருக்கேன், அதனுடைய ஜலம் போன்று நீண்டு செவ்வரியோடிய அழகான கண்களை உடையவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட பரதத்துவமாயும் அழகான தாமரை மலர் போன்ற அழகான கண்களை உடையவனான அந்த ரகணனே ரங்கநாதனை விப்ரதி. நீ அதை தாங்கிட்டு இருக்க இல்லையா? தாங்கிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? நீ எங்கிட்ட வரணும். எப்போ வரணும்? பச்சிமாயாம் அவஸ்தாயாம். அந்த கடைசி காலத்துல என்ன மோகாவஸ்தில இருப்பேன் தெரிஞ்சுதா? இந்திரியங்கள்லாம் அடங்கி போய் கடைசியில எது ஆறு என்னதுன்னு தெரியாமல் அறிவில்லாத நிலை வந்துடும், மயக்கமான அவஸ்தை. அந்த அவஸ்தை வருகிறது, வருகிற அந்த வருவதற்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? முக்கியத்துவம அப்படி நான் மயங்குற காலத்துல நீ என்ன பண்ணணும்? முன்னாடியே எனக்கு வந்து ரங்கநாதன் நிலையத்தில் வந்து சேவை சாதிக்க முடியாது பண்ணணும். ரங்கநாதன் சேவை சாதிச்சாக்க அப்போ ரங்கநாதனுடைய அழகையும் நாம் பருகணும். அதே சமயத்தில் அவனை மனசால தியானம் பண்ணணும். அதுல அவனுக்கு திருவிழில் இருக்கும் ஞான பாதுகா தேவி உன்னையும் நான் பார்க்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா கடைசி காலத்துல பாதுகா தேவி உன்னுடைய ஸ்மரணம் எனக்கு வேணும். அப்படி இருந்தாக்க எனக்கு என்ன கிடைக்கும்? உத்தவோத்தமான கதியானது கிடைக்கும். என்ன ஈதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க கடைசி காலத்துல யார நினைக்கிறாரோ அது அவனுக்கு கிடைக்கும். அதனால எம்பெருமான் ரங்கநாதனையே தியானம் பண்ணிட்டு அவனையே நான் நினைச்சிட்டு புராணனை உடனேயாகில் கடைசியில் எனக்கு சீவகண்டம் எம்பெருமானியே நான் அடைப்பேன், மோட்சத்தை அடைவேன். அதனால கடைசியில உன்னுடைய ஸ்மிருதி எனக்கு வரணும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகமானது இந்த சித்திரபதியில இருக்கு. இது என்ன பந்தம் அப்படின்னு கேட்டவனாக்க குப்த பந்தம் சொல்வார். இதுல கிரியாபதம் எதுன்னு நமக்கு தெரியல, தெரிஞ்சுதா? கிரியாபதம் பிரதிபாயாகங்கிறது கிரியாபதம், தோன்றுவாயாக அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் பிரதிபான்னாக்க நமநமாக சாலினி பிரதிபா என்று சொல்வார்கள். புது புதுசான கருத்துக்களை எடுத்துச் சொல்லுவார்கள் அல்லவா. புதுசு புதுசான கருத்துக்கள் யார் எது தோன்றுகிறதோ அப்பேற்ற அறிவுக்கு பிரதிபான்னு பேரும். பிரதிபாயாங்கிறது ஆறாவது வேற்றுமையாக ஆகும். பிரதிபையினுடைய புதிய புத்து புதியான அழகிய அறிவினுடைய பரம் தத்துவம் அப்படின்னு அர்த்தமாகும். அப்படி அர்த்தமானாக கிரியாபதம் எதுன்னு தெரியாது நமக்கு. அதனால அப்படி ஏமாத்துறாப்புல இருக்கு. ஆக அது ஆறாம் வேற்றுமையான பிரதிபாயாகங்கிறது அல்ல, என்ன பிரதிபாயாகங்கிறது கிரியாபதம் வினை சொல் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஆக கிரியா சொல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் ஏமாத்துற அப்படினால இது கிரியாவஞ்சன பிரகேடிகா அல்லது கிரியா குத்தம் அப்படின்னு சொல்லுவார். கிரியை என்னதுன்னு காட்டாமல் நம்ம ஏமாத்துறது, இது ஒரு பந்தம், இது ஒரு அழகு. இது ஆக இப்பேற்பட்ட பந்தத்தை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கபடி. யாமஹா ஸ்ரயதி யாம் தத்தே யைன யாத்யாய யாச்சயா யாஸ்யமானாய யைவான்யா சாமாம் அவது பாதுகா. ஸ்லோகம் 9:17. யாமஹா ஸ்ரயதி யாம் தத்தே யைன யாத்யாய யாச்சயா யாஸ்யமானாய யைவான்யா சாமாம் அவது பாதுகா. இந்த ஸ்லோகம் ரொம்ப கடினமான ஸ்லோகம். சாதாரணமாக சம்ஸ்கிருத வித்பத்தி எவ்வளவு இருந்தாலும் ஒருத்தரால பொருள் சொல்ல முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு யாச்சியாதாக்கள் நமக்கு எழுதி வச்சிருக்கா. முதல்ல இந்த ஸ்லோகத்துல ஸ்லோகம் சொல்லச்சு ஸ்லோகம் அழகா சொல்றாப்புல இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி பதம்னு சொல்றேன், கையில புஸ்தகம் வச்சிருந்துக்கிறவா அந்த பதத்தை வரிசையா பாருங்க. யாம் யாமஹான்றது இல்லையா, யாம் அஹா சயதி. அப்புறம் அடுத்தாப்புல வாக்கியம் யா அம் தத்தே. அடுத்த வாக்கியம் யா ஏன யாதி, ஏன யாதிங்கிறதுக்கு. அப்புறம் ஆய யா அப்படின்னு ஒரு வாக்கியம். ஆது ச யா. அப்புறம் யா அஸ்ய மானாய யா ஏ வாண்யா. அதுக்கப்புறம் சா மாம் அவது பாதுகா. சா அப்பேற்பட்ட பாதுகா, பாதுகையானவள் மாம் என்னை அவது ரட்சிக்கட்டும், அப்பேற்பட்ட பாதுகை என்னை ரட்சிக்கட்டும். கடைசியில முடிக்கிச்ச அந்த பாதுகை எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டமனாக்க முதல்ல யாமஹா ஸ்ரயதி யாம் அஹா ஸ்ரயதி அப்படிங்கிறார். யாம் அஹா ஸ்ரயதி அப்படின்னா அஹா அப்படின்னு சொன்னாக்க அகாரத்துக்கு விஷ்ணுன்னு அர்த்தம். அகாரேன உச்சதே விஷ்ணு சர்வலோகேஸ்வரோ ஹரிஹி அப்படின்னு பிரமாணம். அகாரத்தினாலும் விஷ்ணு சொல்லப்படுகிறான். ஆங்கிறது அவரட்சணைங்கிற ரூட்ல ஆன்னு ஆயிருக்கு. அவதினா ரட்சிக்கதான் அர்த்தம். அதனால ஆனா ரட்சகன் அர்த்தம். தெரிஞ்சுதான் இந்த ஆ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பிரணவத்துல முதல்ல இருக்கிற எழுத்து இது. எத்வேதாதோ ஸ்வர புரோக்தா வேதாந்தேஜ பிரதிஷ்டிதம் தஸ்ய பிரகலீனஸ்ய எப்பரஸ்த மகேஸ்வரா அப்படின்னு நாம் சொல்றோம். வேதத்தினுடைய முதல்ல இருக்க முடியாத ஸ்வரம் எது அப்படின்னு கேட்டோம்னாக்கே பிரணவம் இருக்கு. அந்த பிரணவத்துல முத முத எது இருக்கு, ஆ உன்னு சேர்ந்துதான் பிரணவமாக ஆறுது. அந்த அகாரம் இருக்கு, அது வேதத்துல முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, பிரணவத்துல முதல்ல இருக்கு. வேதாந்தேஜ பிரதிஷ்டிதம் வேதாந்தத்துல உபனிஷத்துல இந்த அகார வாச்சியான எம்பெருமான் தான் எடுத்து பேசப்படுகிறான். அந்த அகாரமானது எப்படி இருக்குன்னா தஸ்ய பிரகிருதினஸ்ய அந்த ஆங்கிறதுக்கு பிரகிருதி பிரணவம். தெரிஞ்சா பிரணவத்துல அது மறைஞ்சிருக்கு. அப்படி பிரணவத்துல இருக்கிற அகாரத்தினால சொல்லப்படுகிற எம்பெருமான் நம்ம காப்பாதட்டும் சொல்றது. புரிஞ்சுதா? அதனால இங்க ஆன்னு சொன்னாக்க எம்பெருமான் சர்வேஸ்வரனை சொல்லுகிறது. புரிஞ்சுதா? யாம் பாது அஹா அப்படின்னு இருக்கு. அஹா யாம் ஸ்ரயதி அப்படின்னு சொல்லணும். யாம்னா எந்த பாதுகையை, அஹா எம்பெருமான் ஸ்ரயதி சேவதே அடைகிறானோ, அதாவது வெளியில நடக்கணும்னு சொன்னாக்க எம்பெருமான் இந்த பாதுகையை அடைகிறான் அப்படின்னா பாதுகையை போட்டு நடக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் யா என்ன யா இந்த பாதுகையானது அம் அம்னா விஷ்ணுவை தத்தே தரிக்கிறதோ. தெரிஞ்சா யா ஸ்ரயதி யா அம் தத்தேன்னு இருக்கேன். யா எந்த பாதுகையானது அம் விஷ்ணுவை தத்தே தரிக்கிறதோ, இந்த பாதுகாதி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா எப்போதும் பெருமாளை தரிச்சுட்டு இருக்கு. பெருமாள் பாதியின் மேல்தான் நிக்கிறார். அதனால பெருமாள இந்த பாதியானது தரிச்சுட்டு இருக்கு. அதனால யா அந்தத்தேன்னு சொன்னார். அப்புறம் யா ஏன யாதி, ஏனா அகாங்கிறதுக்குள் ஆவுக்கு மூன்றாவது வேற்றுமை ஏனான்ட்டோம். அகான்னா விஷ்ணு, ஏனா விஷ்ணுனா மூன்றாவது வேற்றுமை விஷ்ணுவினாலேன்னு அர்த்தம். எந்த பாதியானது ஏன விஷ்ணுனாலே யாதி போகிறதோ அப்படின்னா, பாதுக ஒரு இடத்துக்கு போனோம்னா பெருமாள் எல்லாம் போக முடியுமா? பாதுக பாதுகைய பெருமாள் மாட்டிக்கிட்டு சாத்திக்கிட்டு எழுதினாக்க அப்ப பாதியும் கூட வரும் இல்லையா? அதனால எம்பெருமானாலேயே அது வெளியில எங்கேயும் போறது இல்லையா? அவன் அதீனமாக தன்னுடைய போக்கை உடையது இந்த பாதுகா தேவியானது. அப்புறம் யா ஆய என்ன யா ஆய யா அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, எந்த பாதுகையானது என்ன பாதியினுடைய ஒன்னும் ஆயன்னா விஷ்ணுவே. இந்த பாதி எப்படி இருக்குன்னாக்க விஷ்ணுவுக்காக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது நம்ம பெருமாளுக்காக இருக்கோம்னா என்ன அர்த்தம், பெருமாளுக்கு கைங்கரிய பரவனாக இருக்கும், அதனால எம்பெருமானுக்கு நாம் பொருள் சேகனாக இருக்கும் அர்த்தம். அது மாதிரி யா ஆய அப்படின்னாக்க யா எந்த பகுதியே பாதுகையானது ஆய விஷ்ணுவே, விஷ்ணுவின் பொருட்டே இருக்கிறதோ அப்படின்னா விஷ்ணுவுக்கு சேஷ போதனாக விஷ்ணுவுக்கு கைங்கரியம் பண்றதாக எப்பொழுதுமே இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் யா ஆத் அப்படின்னு இருக்கு. யான்னா பாதுகா தேவி தெரிஞ்சுதா, அது எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க என்னதுனால அது பாதுகா இருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஆத் ஆத் ஆங்கிற சப்தத்துக்கு அந்த அஞ்சாவது வருஷமில்ல ஆத்துன்னு வருது. அதனால யா ஆத் எந்த பாதுகையானது ஆத் என்ன எம்பெருமானிடத்தில் இருந்து இருக்கிறதோ அப்படின்னா, இந்த பாதுகைக்கு சத்தம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னாக்க எம்பெருமானாலே, நாமெல்லாம் எம்பெருமான் சங்கல்பத்தினால சத்தை உடையவராக இருக்கும் இல்லையா, நிச்சயமாக வாழறோம். ஆக இந்த உயிர் ஜடங்கள்லாம் நிச்சயம் சொன்னாக்க எம்பெருமான் வந்து இது நிச்சயாக பவந்து ஜீவாக அப்படின்னு சங்கல்பிச்சிருக்கான். அதனால நாமெல்லாம் நிச்சயமா எப்போது இருந்துட்டு இருக்கோம். அதனால பாதுகையுடைய சுரூபம் எதனால இருக்கு, எம்பெருமானால இருக்கு. அதனால யா ஆது எந்த பாதுகையானது விஷ்ணுவினாலே இருக்கிறதோ, அதனால விஷ்ணுவினாலே விஷ்ணுக்கு அதீனமான சத்தை உடையதாக இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் போறோம். அப்புறம் யா என்ன மானாய அப்படின்னு இருக்கு. யா ஆது யா அஸ்ய மானாயன் இருக்கு. யா அஸ்ய மானாயன்னா யா எந்த பாதுகையானது அஸ்ய விஷ்ணுவுக்கு, மானாய பூஜையின் பூஜை பகுமானம் பகுமானத்திற்காக ஆகிறதோ அப்படின்னா, பெருமாள் எப்படியா நான் பெருமாளுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறோம், அதே மாதிரி ஒவ்வொரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்துக்கு நமக்கு ஆராதனம் பண்ற காலத்துல பாதுகாம் சமர்ப்பயாமி பாதுகை சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? அதனால அதையும் ஆராதன காலத்துல புஷ்பாதிகள் சமர்ப்பிப்பது போல பாதுகையும் சமர்ப்பிக்கிறோம். அதனால எம்பெருமானுடைய ஆராதனத்திற்கு உதவியாக இந்த பாதுகையானது இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி யா வாண்யா அப்படின்னு இருக்கு. யா அஸ்ய மானாய யா ஏ வாண்யா அப்படின்னு இருக்கு. யா அப்படின்னாக்க யான்னா விஷ்ணு, யாங்கிறது ஏன் மேல இருக்கும் இல்லையா, ஏங்கிறது அகாரத்தினுடைய சத்தமி ராமேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அகாரம் ஏன் ஆறுது. அதனால ஏங்கிறனா விஷ்ணுவனிடத்துல யா எந்த பாதுகையானது எப்படி இருக்கு வாண்யா பலிக்கத்தக்கதாக இருக்குது. அதாவது எப்போதும் பாதுகையானது பெம்பெருமானையே அடைஞ்சிண்டு அவனையே பூஜிச்சுக்கிண்டு அவனுக்கு உதவியாக எப்போதுமே இருந்துட்டு இருக்கு இந்த பாதுகை. அப்ப ஏற்பட்ட அந்த பாதுகையானது சா மாம் அவது, அப்ப ஏற்பட்ட அந்த பாதுகையானது மாம் என்னை அவது ரட்சிக்கட்டும் அப்படின்னு பேசுறாரு இந்த இடத்துல. அதனால இதனுடைய திரண்ட பொருள் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எதை விஷ்ணு தன்னுடைய திருவிழா சாத்திக்கிண்டு அதை தனக்கு உபகாரமாக அடைகிறானோ, எது எந்த பாதுகையானது விஷ்ணுவையே எப்போதும் தரிச்சுட்டே இருக்கோ தெரிஞ்சுதான், எந்த பாதுகையானது விஷ்ணுனாலே பல இடங்களுக்கு செல்லுகிறதோ, அதே எந்த பாதுகையானது விஷ்ணுவுக்காகவே இருக்கோ விஷ்ணுவுக்கு அதீனமான சத்தை உடையதாக இருக்கோ, அதே மாதிரி விஷ்ணுவனிடத்துல எது விஷ்ணுவனிடத்திலிருந்து எது தோன்றியதோ, உலகத்தில் எல்லாமே எம்பெருமானத்திலே தோன்றியது, அது மாதிரி பகவானிடத்திலிருந்துதான் எம்பர் விஷயத்திலிருந்துதான் பாதுகையும் தோன்றியது. எது தோன்றியதோ அதே மாதிரி எந்த பாதுகை விஷ்ணுடைய ஆராதனத்துல அதுக்கு மதிப்பாக ஒரு பூஜார்த்தமாக சமர்ப்பிக்கிறோமோ என்ன அப்பேற்ற இந்த பாதுகை இருக்கேன், அந்த பாதுகையானது என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகமும் சித்திரபத்தியிலே சேர்ந்தது இல்லையா. இந்த சித்திரபத்தியில இருக்கும்போது இந்த இடத்துல ஆங்கிற சப்தம் இருக்கேன் பெருமாளை சொல்லுகிறது. அந்த அகாரத்தினுடைய ஏழு விபக்தியும் பிரதமா விபக்தி, தித்யா விபக்தி, திருத்தியா விபக்தி, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி என்று சொல்லக்கூடிய ஏழு விபக்தியும் அகாரத்துக்கு இங்க உபயோகிச்சிருக்கார். ஆ அம் ஏன ஆய ஆது அஸ்ய ஏ அப்படின்னு ஏழு விபக்தியும் உபயோகிச்சு இதுல பிரயோகம் பண்ணிருக்கார். இத பரம்பரிக்க தெரிஞ்சாதான் அர்த்தம் புரியும், இல்லாத வாழ்க்கை அர்த்தமே புரியாது. அதனால இது எல்லா வகையினாலும் நம்ம ஏமாத்துறது, தெரிஞ்ச பதம் பிரிச்சு அர்த்தம் பாக்குறது ரொம்ப கஷ்டமானது. அதனால அதனுடைய எல்லா விதத்தினாலையும் நம்ம ஏமாத்துற அப்படின்னாலே இதுவும் ஒரு வஞ்சனம் பண்றது நன்மை. பிரத்யாரை ஏமாத்தக்கூடிய ஒரு பந்தத்தை இதில் அமைச்சிருக்கார் சுவாமி என்று. இதுவும் ஒரு பிரகேளிகா பந்தம், அதாவது பிறரை ஏமாத்தக்கூடியதான முறையில சப்த பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கும் ஞான ஸ்லோகம் இது என்று சொல்லலாம். இதை சரியான சௌரி பாதுத்வம் பிராயஷ்சித்தேஷ்வனுத்தமாவேஷ்யசே ததசத்தி பிராயஷ்சித்தேஷ்வனுத்தமா. ஸ்லோகம் 918. சரியான சௌரி பாதுத்வம் பிராயஷ்சித்தேஷ்வனுத்தமா நிவேஷ்யசே ததசத்தி பிராயஹ சித்தேஷு அனுத்தமா. சௌரி பாது அவனுடைய பாதுகாதீவியே தம் நீ பெறப்பட்டவள் அப்படிங்கிறவனாக நகா பிராய சித்தேஷு அனுத்தமான். நாங்கள் கோடிக்கணக்கான ஜென்மனுக்கு எத்தனையோ பாவங்களை பண்ணியிருக்கோம், அதுவல்லாமல் இப்பொழுது இருக்கிற ஜென்மத்திலையும் பல பாவங்களை பண்ணியிருப்போம். இந்த பாவங்கள்லாம் பண்ணாக்க அந்த பாவத்தை போக்கினா தான் மோட்சம் கிடைக்கும். பாவத்தை எப்படி போக்குறதுனா அனுபவிச்சு போக்கணும். அப்படி அனுபவிச்சு எல்லா பாவத்தையும் போக்க முடியாத போனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா அந்தந்த பாவத்துக்கு பிராயசித்தம் இருக்கு, பிரதிபதோக்க பிராயசித்தம்னு பேரும். ஆனா கோகத்தி பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு பாவம் பிராயசித்தம், பிரம்மத்தி பண்ணானா ஒரு பிராயசித்தம், பொய் சொன்னா ஒரு பிராயசித்தம். இப்படி ஒவ்வொரு கர்மாவுக்கும் பிரதிபதோக்க பிராயசித்தம் பிராயசித்தம் சொல்லிருக்கு. அந்த பிராயசித்தம் அனுஷ்டிச்சா அந்த பாவங்கள்லாம் போகும். இந்த பாவங்கள் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் இருக்கும்போது பண்ணி பாவங்களை எப்படி பிராயசித்தம் அனுஷ்டி நம்மளால போக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்காக நாம் என்ன பண்றோம் அப்படிங்கிறதுனாக பிராயசித்தமாக பெருமாளத்தில் பிரபத்தி பண்ணி எல்லா பாவங்களையும் போய்க்கு நம்ம மறுபடியும் மோட்சத்தை அடையிறோம் இல்லையா. ஆகையினால இந்த பிராயசித்தமா இருக்கிறதுக்குள்ள எது உசந்தது அப்படிங்கிறவனாக்க பாதுகா தியானம் இருக்கு, இது ரொம்ப உசந்ததுங்கிறான். சௌரி பாதுத்வம் பிராயசித்தேஷ்வனுத்தமா. பிராயசித்தேடும் பண்ண பாவங்களுக்கு பிராயசித்தமாக செய்யக்கூடியதான காரியங்கள் கர்மாக்கள் இருக்கேன், அதுகளுக்குள்ள நீ பெயர்பட்டவள் அனுத்தமா. உன்னை காட்டும் உத்தமானது உசந்தது வேற ஒன்றும் கிடையாது. ஆக பாதுகையே நமக்கு உயர்ந்த பிராயசித்தம். அதனால அந்த பாதுகையை மனசில் நினைச்சா எல்லா பாவமும் போயிடும். நம் கர்மாக்கள் பண்ணச்ச இந்த ஸ்லோகத்தில் எல்லாருமே நீங்க கேட்டு போட்டோம். அபித்திரப்பவித்ரோவா சர்வாவஸ்தாங்க ரோதிவா யஸ்மரே குண்டரீ காட்சம் சபாஷ்யாபியந்தர சுஜிஹி. இந்த ஸ்லோகம் இந்த கர்ம அனுபவிச்சு முன்னாடி சொல்லுவா, வாஜியார் சொல்லுவாங்க. என்ன அபவித்திர பவித்ரோவா, தூய்மை உடையவனாக இருந்தாலும் தூய்மை இல்லாதவனாக இருந்தாலும் சர்வாவஸ்தாங்கோதிவா, பலவித பாவங்களை செய்து ஒரு பன் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட எஸ்மரே புண்டரீகாட்சம் எவன் எம்பெருமானே புண்டரீகாட்சான நாராயணன் நாராயணே மனசாலே நினைக்கிறானோ பாஷ்ய ஆபியந்தர சுத்தியும் அவன் புற தூய்மையும் அகத்தூய்மையையும் அடைகிறான். அதனால சர்வதா சுத்தமாகிறான். அதனால அவன் மேல கர்மா பண்ணலாம். அதனால புண்டரீகாட்சியை மனசால சுவைச்சிட்டு கர்மாக்கள் பண்றது என்று புரஸ்திரிகள் இந்த ஸ்லோகத்தை நம்ம பண்ற கர்மாவுக்கெல்லாம் முன்னாடி சொல்லுவான். ஆகினால பாவங்களை போகிறதுக்கு பிராயசித்தமா இருக்கக்கூடியது ஒவ்வொரு கர்மா இல்லையா. அந்த கர்மாக்குள்ளுக்குள்ள உசந்தது எது அப்படின்னு கேட்டவாங்க, பாதுகா சரியான கிரியா, பாதுகையாகிற கிரியா இருக்க, பாதுகையா பாதுகை ஸ்மரணம் பண்றதான ஒரு கர்மா இருக்கேன், அதுதான் பிராயசங்களுக்குள்ள மிக உயர்ந்தது. ஆயினாலே தி பிராய சித்தே பிராய சித்தேடு அனுத்தமான். அதனால பெரியவர்கள் என்ன பண்ற சத்துக்கள் அப்படின்னு கேட்டவனாக்கே ஒன்னு மனசுல வைக்கிற அப்படின்னா இப்ப மனசுல தியானம் பண்றான். ஏன் அப்படின்னு கேட்டவனாக்கே நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா பிராய சித்தேடு அனுத்தமான், பிராயசித்தமா பண்ணக்கூடிய காரியங்களுக்குள்ள அனுத்தமானா மேலானவள் மிக உயர்ந்தவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் அனுத்தமானா அனுத்த நுத பிரேரணே அப்படிங்கிற தாவிலிருந்து நுதுங்கிறது நுத்தானாரு அண்ணா உத்த அனுத்த அனுத்த மா எஸ்யா அப்படி அர்த்தம் பண்ணமானாக்க தள்ளப்படாத பிராட்டியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம் எந்தெந்த காரியங்கள் பண்ணாலும் எதை உத்தேசித்து எந்தெந்த காரியங்களை நாம் பண்ணாலும் கூட அதுக்கு பிராட்டி என்ன பண்றா, இந்த மகாலட்சுமியையும் பிராட்டி இந்த பாதுகை என்ன பண்றதுன்னு கேட்டாக்க தனக்கு உதவியாக இருக்க முடியாத பண்ணுகிறது. அதனால எல்லா காரியங்களிலும் தனக்கு உதவியாக பிரார்த்தியை வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே நீ அனுத்தமான் தள்ளப்பட முடியாத பிரார்த்தியை உடையவள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பாதுகா தேவி இந்த ஒருத்தருடைய சேதனுக்கு இப்ப மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கனாக்க அந்த சமயத்துல உடனே மகாலட்சுமி என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னாக்க பாதுகா தேவி சொல்றது ரொம்ப சரி. அதனால அந்த சேதனுக்கு அவசியம் மோஷம் கொடுத்துதான் ஆகணும், அவனை ஒதுக்கப்படாது அப்படின்னு கூடவே மறுபடியும் சொல்லுவான். அதனால ராதிகா தேவிக்கு எப்போதும் கூட ஒத்தாசையா இருக்கிறவர்கள் அப்படினால அனுத்தமா அப்படின்னு ஒரு அர்த்தம். மகாலட்சுமியானவள் எப்பொழுதும் பாதுகா தேவிக்கு ஒத்தாசையா இருக்கார் அப்படின்னு அனுத்த மாங்கிறது மகாலட்சுமின்னு அர்த்தம் பண்ணி அப்படி சொன்னோம். இத இன்னொரு சாவாசம் சொல்லலாம் என்பவர் உத்தமூர் சுவாமி. அதாவது என்னன்னா ஆங்கிறதுக்கு எம்பெருமான் பகவான் அர்த்தம், ஆஹா அம்மும் நுதீதி அனுத்து அதிசயன் அனுத்து அனுத்தமா அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அம் நுதீதி அனுத்து அப்படின்னா எம்பெருமானே பிரேரணை பண்ணுகின்றவர்கள் தெரிஞ்சா, பிராட்டியும் எம்பெருமான பிரேரணை பண்ணி மோஷம் கொடுன்னு சொல்றார் தெரிஞ்சா, மத்த பூதேவியும் எம்பெருமான பிரேரணம் பண்ணுவார், நீலாதேவியும் பிரேரணம் பண்ணுவார், பக்தால் பாகவதால் வாழலாம் கூட ஒரு சேதனுக்காக சிபாரிசு பண்ணி அவனுடைய பாவங்கள்லாம் போகணும்னு பிரேரணை பண்ணுவா பெருமாளே. இப்படி பிரேரணை பண்றவர்களுக்குள்ளே அனுத்து அப்படின்னா எம்பெருமானை பிரேரணை பண்ணுகிறவர்களுக்குள்ளே மா அப்படின்னா அதிசயன அனுத்து ரொம்ப உயர்ந்தவள் பிராட்டி ஆறு பாதுகா தேவி. ஆக பாதுகா தேவி எம்பெருமான என்ன பண்ணுவா, ஒரு பத்தன் கஷ்டப்பட்டு இருந்தான்னா எம்பெருமான் அழைச்சுன்னு அவன் மனசுக்குள்ள போய் உட்காந்துருவோம், அதனால அவருடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். அதனால எம்பெருமானை பிரேரணை பண்ணி அழைச்சிட்டு போறதுல மற்றவர்களுக்குள்ள இவள் மிகச் சிறந்தவளா அப்படின்னாலே அனுத்தமா. அதனால இந்த ஸ்லோகத்துல பாட்டிக்கு எப்போது பாதுகா தேவிக்கு பிராட்டியும் ஒத்தாசையா இருக்கிறார் என்று சொன்னான். அப்போ அந்த நாலாவது அடிக்கு பிராயஹா சித்தேஷு அனுத்தமா, அவர்களுடைய மனசுல அனுத்தமான மிக உயர்ந்தவளான இந்த பாதுகா தேவியை பிராயா பெரும்பாலும் நிவேசிசே நீ மனசிலே வைக்கப்படுகிறாய். அதனால பெரியவர்கள் எல்லாரும் உன்னை மனசால தியானம் பண்ணி எல்லா பாவத்தையும் போக்குகிறாள் என்ற பொருள் கிடைக்கிறது. இந்த ஸ்லோகத்துல இரண்டாவது அடியும் நாலாவது அடியும் ஒரே சார் இருக்கு இல்லையா, சரியாசி பாதுத்வம் பிராயச்சித்தேஷு அனுத்தமாம் அப்படின்னு ரெண்டாவது அடி, நிவேசே ததசத்திஹி அனுத்தமா என்று நாலாவது அடி. நாலாவது அடியும் ரெண்டாவது அடியும் ஒரே விதமா இருக்கு, ஆனா ரெண்டுக்கும் அர்த்தம் வெவ்வேற தெரிஞ்சுதான். ஆகியனால இதுக்கு என்ன பண்றது, பாதாவிருத்தி யமகம்னு பேரு. ஒரு பாதத்தை ரெண்டாவது நம்பர் முடியா பண்ணக்கூடியதான யமக பந்தம் இது, அதனால பாதாவிருத்தி யமகம் என்று சொல்லுவார்கள். இதை ராமபாதகதாபாசா சாபாதா கதபாமரா காதுபானஞ்ச காசஹ்யா ஹ்யாசகாஞ்சன பாதுகா. ஸ்லோகம் 919. ராமபாதகதாபாசா సాధాగృతపామరాన్ కాదుపానం చ కాసహ్య శ్యాస కాంచన పాదుకా. இதுக்கு பதம் தெரிப்போம் பாருங்க. காமபாச கதா பாசா சா பாசா அகத பாமரா காது உபானஞ்ச காசஹ்யா ஹியாச காஞ்சன பாதுகா அப்படின்னு பதச்சேரும். இதனுடைய பொருளை கவனிப்போம். ராமபாதகதா, ராமபாதகதான் ராமனுடைய திருவடியை அடைஞ்சிருக்கிற பாதுகை. பாதுகா தேவி, நீ ராமனுடைய திருவடியை அடைஞ்சிருக்கிறாய். நீ எப்படி இருக்கே நீ அப்படின்னு கேட்டோம்னாக்க, கத பாமரா சொன்ன சா பாதா கத பாமரான் இருக்கேன். அங்க அகத பாமரா, கதம் கதம்னா வியாதின்னு அர்த்தம். இங்க தேவர்களுக்கு என்ன வியாதி? அகங்காரம் அவகாரமான வியாதி. சில சமயம் ருத்ராதி எல்லாம் எம்பெருமானுக்கு எதிரம்பு போட்டு சண்டை போட்டாலும் இல்லையோ. ஆகையினால அந்த அகங்காரம் அவகாரமாகற வியாதி கதம் அர்த்தம். அகத அப்படின்னாக்க அகங்காரம் அவகாரமான வியாதி இல்லாத இல்லாதவர்கள் அர்த்தம். அப்ப ஏற்பட்ட அமரா, அமரானா தேவர்கள். ஆக அகத பாமரான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அகங்காரம் அவகாரம் இல்லாதவர் எம்பெருமானுக்கிட்ட தாசனாக இருக்கக்கூடிய மனப்பான்மையோட இருக்க முடியான தேவர்களோடு கூடினாய் நீ, அப்பேற்பட்டவள் நீ. அதபாமரத்து என்ன தாத்பரியம் கொட்டவேன்னாக்கேன், அதாவது பாதப்படுத்த தேவர்களுக்கு இல்ல சத்துருக்கள் இருந்தாக்க அந்த சத்துருக்கொழியை நீ போக்கற. தெரிஞ்சா அகதபாமரான்னாக்க நோய் இல்லாதன்னா சாத்திரம் அகங்காரம் காத்துல சண்டை போட சத்துருக்குள்ள வாழ்க்கை இருக்கலாம் இல்லையா, அந்த சத்துருக்குளும் இல்லாதவா இருக்க முடியாது. அமரா தேவர்களே, தேவர்களோடு நீ கூடியிருக்கிறாய் அப்படின்னா தேவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போக்கி பெருமாள் அவதாரம் எடுத்து ரஞ்ச போக்குறாரோ இல்லையா, இப்ப பாதுகையா அவதாரம் எடுக்கிறதோ இல்லையா. அதனால பாதுகையான நீ என்ன பண்ற, தேவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வேதம் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கி அவருடைய சத்துருள் எல்லாம் ஒழிச்சு அவரெல்லாம் அமரா எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் என்ன அடியடி எல்லாம் ஒண்ணும் ஏற்படாமல் சுகமாக இருக்க முடியாத கொண்ட பண்றார். அதனால எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருக்க முடியாத தேவர்களோடு தன்னுடைய பக்தர்களான தேவர்களோடு கூடியவளாக நீ இருக்கிறாய் அப்படின்னார். காதுபானஞ்ச காசஷ்யாம், நீ எப்பேற்பட்டது அப்படின்னா காதுபானஞ்ச கடைசியில் சொல்லுவோம் காசஷ்யா அப்படின்னார். கான்னா கான்னா சூரியன், சூரியனுக்கு அசஹ்யா சூரியனாலையும் பொறுக்க முடியாதவளா இருக்கேன். அது பாதுகையினுடைய தேஜஸ் இருக்கேன், அது சூரியன் நல்ல தேஜஸ் உடையவன் கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல தேஜஸ் உடையவனான சூரியன் கூட பாதுகையினுடைய தேஜஸ் கிட்ட எதிர்க்கே வர முடியாது. எப்படியானால் மத்தியான நல்ல வழி இருக்கிற காலத்துல நம்முடைய விளக்குகள்லாம் சூரியன் இருக்கிற இடத்துல பிரகாசிக்காதோ, அதே மாதிரி பாதுகை இருக்கிற இடத்துல சூரியனுடைய ஒளியானது பிரகாசிக்காது. அதனால கா சஹ்யா அப்படின்னா சூரியனாலே, அசஹ்யா தன்னுடைய பொறுக்க முடியாதவர் அப்படின்னா அர்த்தம். பாதி சூரியனை விட அதிக இது ஒளியுடையவள் அப்பேற்பட்டவள் நீ. கா சஹ்யா எப்பேற்பட்டவள் நீ அப்படின்னு கேட்டாக்க, காது உபானஞ்ச கான்னா பிரம்மான் அர்த்தம். கஹான்னா காது உபானஞ்ச அப்படிங்கறதுனால பிரம்மலோகத்திலிருந்து இங்க பிரம்மாண்டத்திலிருந்து வந்தவர். சத்தியலோகத்தில் முதல் முதல்ல பிரம்மாதான் பெருமாளை ஆராதிச்சார், செஞ்ச ரங்கநாதன் ஆராதிச்சார், அப்ப ரங்கநாதனோட பாதுகை இருந்தது இல்லையா. ஆக சத்தியலோகத்திலிருந்து மறுபடி கீழே இஷ்வாக வம்சத்தில் வந்தவர். அதனால காது உபானஞ்ச பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மாவத்திலிருந்து இங்கே கீழே வந்தவர். அப்ப ஏற்பட்ட காஞ்சன பாதுகா தங்கமயமான பாதுகையானவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாசா சா பாசா, பாசா தன்னுடைய ஒளியினாலே அது சா அப்பேற்பட்ட பாதுகையானது பாதா பிரகாசிக்கிறது. ஆக பாதுகையானது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, எம்ப ராமனுடைய திருவடியை சேர்ந்ததாக இருக்கிறது. அதே சமயத்தில் சத்துருக்கு சத்துரு தேவர்களுடைய சத்துருகள் எல்லாம் போக்கி அவர்களெல்லாம் தன்வசப்படுத்தி தனக்கு தாசர்களாக வச்சிருக்கு. அதே மாதிரி சூரியனுடைய ஒளியை விட மிஞ்சின ஒளியுடையதாக இருக்கு. அப்பேற்ப தங்கபாதியானது பிரம்மாண்டத்திலேயே கீழே வந்தது இஷ்வாக வம்சத்தில் என்று பொருள். இந்த மகாத்மியத்தில் எப்பொழுதும் திறந்தோறும்